ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಃ ಸರ್ವೇಭ್ಯಃ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ಅಜ್ಞಾತ ಸೀಮಕಮನಂತ ಗರುತ್ಮದಾದ್ಯೈಹಿ ತಂ ತ್ವಾಂ ಸಮಾಧಿ ನಿಯತೈರಪಿ ಸಾಮಿ ದೃಷ್ಟಂ ತುಷ್ಟೂಷತೋ ಮಮ ಮನೋರಥ ಸಿದ್ಧಿದಾಯಿ ದಾಸೇಷು ಸತ್ಯ ಇತಿ ಧಾರಯ ನಾಮಧೇಯಂ. ಆರಾವದ ಪದ್ಯಂ, ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. இப்போது எம்பெருமானிடத்தில் ஒரு பிரார்த்தனைய ஸ்தாபிக்கிறார். இந்த ஸ்துதி அல்லது இந்த நூல், இந்த கிரந்தம் பண்ணணும்னு அடியனுடைய மனோரதம். மனோரதம்னு ஆசை. அந்த ஆசையினால அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அடியன் உம்மிடத்தில் சரணாகதி பண்றேன். சரணாகதி பண்ணவாளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறதா உம்முடைய வேலை. அத அந்த மனோரத்தத்தை சத்தியமாக்கி காட்டினாதான் உமக்கு தாச சத்தியன்ற பெயரானது நிலைக்கும். தாசேஷு சத்ய அப்படின்னு சொன்னா தாச சத்தியன். அப்ப என்னுடைய அந்த மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணி, நான் அல்பதிஹி, அல்பதிஹின்னு சொன்னா அல்பமதிஹி, எனக்கு சாமர்த்தியம் போராது. இப்படி வரதராஜ பஞ்சாசத்துல வந்து கிம் வியாகராமி வரத ஸ்துதையே கதம் வா கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷ தன்மே சமர்ப்பய மதிம் ச சரஸ்வதியும் ச அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், யத்யஸ்தி சாதய மயான்னு சொன்னார். நீயே என்னை கொண்டு இதை சாதித்துக் கொள்ள வேண்டும், உன்னை நான் துதி பண்ண வேண்டும், நல்ல ஒரு துதியை அமைத்து கொடுக்க வேண்டும்னு ஒரு தாத்பரியம். இங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாருன்னா, எம்பெருமானுக்கு தாச சத்தியன்னு பெயர் இருக்கிறதுனால உனக்கு தாசசத்தியன்ற பெயர் இருக்கட்டும், அது இன்னைக்கு என்னுடைய ஸ்துதியை தலைக்கட்டி வைக்கிறதுனால்தான் அது பூர்த்தி ஆகும், உனக்கு அந்த பெயர் நிலைத்து இருக்க போறது. அதனால இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணி வச்சு நாமதேயன்னு சொன்னா பேர், என்ன நாமதேயம் கேப்பா பேர், தாசேஷு சத்தியன தாச சத்திய என்கிற பெயரை நிலைநாட்டிக் கொள்ளும் அப்படின்னு விமானத்துல ஒரு சமத்காரமா கேட்கிறார். எந்தவித விக்னமும் இல்லாமல் நல்லபடியா நல்ல பதங்களோடு, நல்ல அர்த்தங்களோடு, நல்ல அலங்காரங்களோடு இந்த கிரந்தமானது அமையணும்னு ஒரு பிரார்த்தனை. தாரைய இதுதான் கிரியாபதம். தாரையன்றது தர தாரைய என்று சமான அர்த்தம் தான், நிலை நிறுத்திக்கொள்னு அர்த்தம், நல்லா ஃபேர்ம்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். எதைனா நாமதேயம் தாரைய, நாமதேயன்னு சொன்னா நாம பெயர், திருநாமத்தை நிலை நிறுத்திக் கொள்வீர், நிலை நிறுத்திக் கொள்வீர்னு சாதிக்கிறார். என்ன பெயர், அடியவர்க்கு மையன், அடியவர்க்கு மையன், தாசேஷு சத்யஹ இதி, அதாவது தாசேஷு சத்ய இதி, சத்யஹ இதின்னு வரைச்சு சந்தினால இந்த விசர்க்கம் லோபம் மாறுது. தாசேஷு சத்ய இதி, இதின என்று அடியவர்க்கு மையன் என்கிற உங்களுடைய திருநாமத்தை அடியனுக்கு அருள் பாலித்து நிலைநிறுத்திக் கொள்வீராகனு எம்பெருமானத்திலேயே அந்த பாரத ஒப்படைக்கிறார். எப்படின்னு கேட்டா, மம மனோரத சித்திதாயி சன்னு, மமன என்னுடைய, மனோரத சித்தி, மனோரத்தி மனோரத சித்திஹி என்னுடைய ஆசை விருப்பம், அதனுடைய சித்தினா அதனுடைய ஒரு சபலமாகுதல் நிறைவேறுதல், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுபவனாக, தாயினா தஹ வரதஹ மாதிரி வரம் தருபவன் வரதாயின்னு கூட வச்சுக்கலாம், அது மாதிரி அதை நிறைவேற்றுபவனாக இருந்து கொண்டு உம்முடைய அந்த திருநாமத்தை நீர் நிலை நிறுத்திக் கொள்வீராக தாத்பரியம். என்னுடைய மனோரதம் என்ன அப்படின்னா, துஷ்டூஷதா, துஷ்டூஷான்னு சொன்னா ஸ்தோத்தும் இச்சா, ஸ்டுன்யு தாத்து அதுதான் ஸ்தூனாரது, அது ஸ்துதவுன்ற அர்த்தத்துல வருது, ஸ்துதி பண்றதுல ஸ்தௌதி அப்படின்னு போகும், ஸ்தௌமி. இந்த தாத்துனுடைய துஷ்டூஷா அப்படின்னா ஸ்தோத்தும் இச்சா, துஷ்டூஷன்னு ஒரு ரூபம் சத்ரந்தம் அது, ஸ்துதி செய்ய விருப்பம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். துஷ்டூஷதகன்னு சொன்னா அப்ப ஸ்துதி செய்ய விருப்பம் உடையவனான என்னுடைய, உம்மை துதிக்க விரும்புகின்ற என்னுடைய, இது மமாக்கு விசேஷனம். துஷ்டூஷதா மம, துதிக்க விரும்புகின்ற என்னுடைய தாத்பரியம். தேகலேச ஸ்துதியிலையும் இந்த பதத்தை உபயோகப்படுத்த போறார். துஷ்டூஷதாம் திஷதி கத்கதா கத்கதிக அனுபந்தம்னு ரெண்டாவது பத்தியத்திலே சொல்ல போறார். தேகலேச ஸ்துதியில அங்க அது ஷஷ்டி பகுவச்சனம், இங்க ஷஷ்டி ஏகவச்சனம். இங்க என்னுடைய அங்க துதி பண்ணுபவர்களுடைய அங்க பண்மையில உபயோகம். சரி, நீ எப்படிப்பட்டவன் கேட்டா துவாம்னு சொன்னார். துவாம் துஷ்டூஷத, உன்னை துதிக்க விரும்புகின்ற என்னுடைய. நீ எப்படிப்பட்டவன் சொன்னா தம், தம் துவாம், தம் துவாம் கரீஷ. அங்கே இதே பதத்தை பயன்படுத்தியிருக்கார், இதே அந்த ஃப்ரேஸ். அப்ப தம், தம்னா பொதுவா சம்ஸ்கிருதத்துல இந்த புரோனோன் சொல்லச்சு அப்படிப்பட்ட அர்த்தத்தை உணர்த்தறதா அந்த புரோனோன்ஸோட வேலை. அப்ப தம்னா அப்படிப்பட்ட, அப்படிப்பட்ட உன்னை, அத்தகைய உன்னை அப்படின்னு தாத்பரியம். எப்படிப்பட்டவன் சொன்னா, அதுக்குதான் பூர்வம் இருக்கக்கூடிய பதங்கள்லாம் அனந்த கருத்மதாத்யி அஜ்ஞாத சீமகம். அனந்தன் சொன்னா ஆதிசேஷன், கருத்மான் கருத்மான்னு கருடனுக்கு பெயர், கருத்மது ஆதிஹி ஆத்யி திருத்தியா பகுவச்சனம் அவர்களால் முதலியவர்கள் சொன்னா மிச்சம் இருக்கக்கூடிய சேனை முதலியும் வச்சுக்கலாம், அல்லது நிறைய நெத்திசூரிகள் இருக்கா, முக்தர்களும் இருக்கா, இவாளுக்கெல்லாம் அவளுடைய ஞானம்லாம் விபு. இப்ப இவா ஞானம்லாம் விபுவா இருந்தா எம்பெருமான பத்தி இவாளுக்கு வந்து எல்லா விஷயம் தெரியணுமே. அஜ்ஞாத சீமகம், சீமானா சீமந்தித சமுத்ரா, சீமா சீமந்தித சமுத்ரான்னு அங்க பிரயோகம் இருக்கு. சீமானா பவுண்டரி, எல்லை. ஞாத சீமன் சொன்னா சீமன் சப்தம் அது, கப்ரத்தையும் போட்டு அது சீமக்கன்னு சுவாமி அதை இங்க பயன்படுத்தியிருக்கார். ஞாத சீமகம் சொன்னா எல்லையை, அறியப்பட்ட எல்லையை உடைய. அஜ்ஞாத சீமகம் சொன்னா அறியப்படாத எல்லையை உடைய, அல்லது அறிய முடியாத எல்லையை உடைய உன்னை தாத்பரியம் அது. அறிய முடியாத பெருமையை உடைய உன்னை யாரால், என்ன மாதிரி ஆட்கள் இல்லை, அனந்த கருத்மதாத்யி அப்படின்னு போட்டுட்டார். அனந்தன் கருடன் என்ன, இவர்களாலேயும் முடியாதுன்னு. அப்ப அப்செக்ஷன் ரைஸ் பண்ணலாம், என்ன சுவாமி அவளுக்குலாம் விபுவாச்சை ஞானம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அழுவானுடைய ஒரு நிர்வாகம் இருக்கு. அறிய முடியாத விஷயத்த அறிய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதான் விபுத்துவம் அழகா சாச்சிருக்கார், அதுதான் சர்வஜ்ஞத்துவம் சாச்சிருக்கார். அவளை சர்வஜ்ஞால், அவளுடைய ஞானம் விபுன்னு சொன்னா அவளை சர்வஜ்ஞால், சர்வஜ்ஞான்னு சொன்னா சர்வம் ஜானாதி, எல்லாத்தையும் அறிந்தவர். அப்ப ஆழ்வா நிர்வாகம் பண்றார், அறிய முடியாத விஷயத்த இது அறிய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா அங்க சர்வஜ்ஞத்வம்னு. அந்த மாதிரி ஒரு இவாளுடைய ஒரு அனுபவம், ரொம்ப சுவாரஸ்யமான நிர்வாகங்கள். அப்படி அவாலை அவர்களாலேயும், ஏன்னா கருத்மான் வந்து கருடம் அகில வேத சொல்ல போறார், அனைத்து வேதங்களுடைய சொரூபி, வேத சொரூபி. அப்ப வேதங்களால முடியாதுன்னு சொல்லிட்டார், வேத சொரூபியா இருக்கக்கூடிய கருடனாலையும் உம்முடைய புகையை முழுக்க உணர முடியாத இருக்கக்கூடிய உண்மை, அப்படிப்பட்ட உண்மை. சரி, அவளாலே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒருவேளை இங்க யோக தசையில என்னாலே முடியுமா அப்படின்னு கேட்டா பூலோகத்துல சொல்லிச்சு, சமாதி நியத்தைஹி அபி, பக்தி யோகத்துல தியானம் பண்றவா, பக்தி யோகம் சொன்னா உபாசனை, உபாசனைன்றது குணத்தை முன்னிட்டு, அதுவும் ஒன்று ரெண்டு குணங்கள் தான் இருக்கும் ஒரு உபாசனைக்கு. அப்ப அது அந்த குணத்தினுடைய எல்லையே அவளால பார்க்க முடியாது. அப்ப சமாதி நியத்தைகின்னு சொன்னா அந்த பக்தி யோகத்தோடு கூடியவர்கள், அல்லது பக்தி யோகத்தில் ஊன்றியவர்கள். நியத்தைகி அப்படின்னு சொல்லிச்சு, அதுவும் திருத்தியா பகவச்சனம் அவர்களாலும் கூட. சாமி திருஷ்டம், சாமின்னு சொன்னா சிறிதளவு அர்த்தம், திருஷ்டம்னு சொன்னா பார்க்கப்பட்ட, சிறிதளவே குணங்களை அல்லது குணங்கள் சிறிதளவே காணப்பட்ட குணத்தை உடையவன் அர்த்தம். அதாவது நித்தியசூரிகளாலும் முடியாது, இங்க உபாசனம் பண்றவா யாராலையுமே உன்னுடைய பெருமைகளை முழுமையாக அறிய முடியாது. அப்படிப்பட்ட உன்னை துதிக்க விரும்புகின்ற அடியேன். அப்போ இந்த ஸ்துதியானது ஒழுங்கா வரணும், நல்லபடியா வந்து நீர் விரும்புற மாதிரி. ஏன்னா முன்னாடியே சொன்ன நாலாவது பத்தியத்துல, யதா விபுதேஸ்வரஹ ஆகர்ண இஷ்யதி, ஸ்துதி பண்ணச்சு நம்ம ஸ்துதி பண்ற யார குறிச்சு பண்றோமோ அவளுக்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல தேவன் தெய்வநாயகனை குறிச்சு பண்ண போறார். அப்ப தெய்வநாயகனே அருள் பாலிச்சு அந்த ஸ்துதி நல்லபடியா வந்து அதை தலை கட்டணும்னு இவருடைய ஒரு பிரார்த்தனை. அப்படி இந்த இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, அனந்த கருத்மதாத்யி அஜ்ஞாத சீமகம் சமாதி நியத்தேரப்பி சாமி திருஷ்டம் தம் துவாம் துஷ்டூஷத மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி நாமதேயம் தாரைய. அனந்த கருத் மதாத்தியகின்னு சொன்ன அனந்தன் என்ன, ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, அவர்கள் முதலிய நித்திய சூரிகளாலும் அஜ்ஞாத சீமகம் முக்தர்களாலும் அறியப்படாத ஒரு பெருமையை, அறியப்படாத எல்லையுடைய பெருமையை உடையவன் அப்படி இருக்கக்கூடிய சீமகம்ன்றது இப்ப துத்திய பக்தி ஏகச்சனம் தம்க்கு விசேஷனம். பிறகு சமாதினேதேரபி சாமிதிஷ்டம், சமாதி பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய உன்னை உபாசிக்கக்கூடியவர்களாலும் சிறிதளவே காணப்பட்ட அந்த குணங்களை உடையவன் உடையவனை தம், தம்னா அப்படிப்பட்டவனை, நீ துவாம் உன்னை, துஷ்டூஷதா துதிக்க விரும்புகின்ற மம என்னுடைய மனோரத சித்திதாயி என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபனாக இருந்து கொண்டு அப்படின்னு தாத்பரியம் சன்னு சொல்லுவோம். தாசேஷு சத்யக இதி அடியவர்க்கு மையன் என்கிற உமக்கு ஒரு விருது கொடுத்திருக்காளே, ஒரு திருநாமத்தை கொடுத்திருக்காளே, அந்த திருநாமத்தை நீரே நிலைநிறுத்திக் கொள்ளும், என்னுடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணி நிலைநிறுத்திக் கொள்ளும் தாத்பரியம். இதுவும் அந்த 35வது பத்தியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. வரதராஜ பஞ்சாசத்துல சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம் அங்கேயும் உமக்கு ஒரு டைட்டில் இருக்கே, சம்ரக்ஷிதா சரணாகதானம் சம்ரக்ஷிதான் டைட்டில் இருக்கே, அது நன்னா இருக்கும் அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதே மாதிரி இங்க உம்முடைய பெயரை நீர் காப்பாற்றிக் கொள்ளும் நீங்க ஒரு தாத்பரியம் வருது. இந்த 6வது பத்தியத்துடைய அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.